13 you got married. At 13 you were considered a fully grown man. At 10 you were considered a fully grown woman. But today we overparent, overprotect. The world is also like that. I'm not denying that. But எங்கெங்கெல்லாம் டெசிஷன் எடுக்கணுமோ அங்கெல்லாம் டெசிஷன் எடுக்க விடுறது கிடையாது. The places where we permit decision making is in places where they will go completely wrong and addicted. We allow them free gadget time. Decision making is made in gadget times and dress. Where else do they make decisions? If you treat them like immature people who can't make their decisions, how do you expect them to behave like mature adults, be ready for adulthood when adulthood happens? So, Indian culture la adhiliyum parent dependency is very very high. Right? In the college la admission process nadakkudu, I'm going there for oru class edukkaradhukaga. Admission process nadakkudu, every child's application form was being filled by the parent. Parent-ku anga enna business? At 18. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து தஸ் ஓன்லி ஒன் கேர்ள் ஹூ கேம் அலோன் டிட் ஹர் ஓன் ப்ராசஸ். நான் அந்த பொண்ணு மாத்திரம் தனியாக இருக்கிறத கேட்டு கேட்டேன், ஏமா நீ மாத்திரம் வந்திருக்கிறேன்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஐ நீட் டு லிவ் இட். அட் த சேம் டைம் ட்ரஸ்டிங் ஹர் டு, அட் த சேம் டைம் கீப்பிங் அ வாட்ச்ஃபுல் ஐ. ரைட்? ஃப்ரீயாக விடவும் முடியாது, அதே டைமில் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்கோப் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கலன்னா யூ ஓன்ட் கெட் தெம் ரெடி டு லிவ் தியர் லைஃப். ஸோ த தேர்ட் ஆட்டிடியூட் ஆஃப் பேரண்டிங் இஸ் யூனோ, அவனை இமேஜ் குழந்தை மாதிரி நடத்திட்டு பெரிய மனுஷன் பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்ன பிஹேவியர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்விப் ஹிம். அண்ட் நிறைய தப்பு நடக்க போகுது இந்த ப்ராசஸில், ஆனால் யூ கேன் ஹேவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அதை வி ஆர் கோயிங் டு கவர். பட் இந்த ஆட்டிடியூட்ஸ் பிளேஸில் இல்லைன்னா உங்களுக்கு பிபி வந்து, டயபெட்டிஸ் வந்து சீக்கிரமாக டிக்கெட் வாங்குவீங்க.